மச்சான் சார் வணக்கம். இந்த மீன் குளம் வளர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை இதுதான். ஆக்சுவலாக வந்து மீன்கள் வந்து இரவில் வந்து திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி ஆடு மாடுகளில் இல்லாத ஒரு சிக்கல், பயிரில் இல்லாத ஒரு சிக்கல் இதில் இருக்குது அப்படின்னா அது வந்து இதுதான், திருடர்கள்டேருந்து பாதுகாக்கிறது தான். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஐடியாஸ்லாம் இருக்குது. ஒன்று, நாம் வந்து அங்கே யாராவது ஒரு ஆளை காவலுக்கு வைக்கணும், இரவில் படுக்க வைக்கணும். ஓகே, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆள் இருந்தாங்கன்னா திருடு கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் குளத்தில் நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மூங்கில் இருக்கு இல்லையா, அந்த மூங்கில் மரத்தை வெட்டி முள்ளை கழிக்கக்கூடாது. முள்ளை கழிக்காமல் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த குளத்தில் குறுக்க ஒரு இந்த அதை கரையில் நின்று வலை வீசினா எவ்வளோ தூரத்தில் போய் அந்த வலை விழுமோ அந்த அளவுக்கு அந்த தூரத்தில் வச்சு வரிசலாக போட்டு விட்டுணும். ஒரு நாலஞ்சு இடத்துல, ஈவன் நீங்கள் எங்கேயுமே போடாமலே ஒரு தனிப்பட்ட ஒரு மூலையில் மட்டுமே முள் வரிசலாக அந்த மூங்கில் மரங்களை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆள் கால் இறங்கிறது குளத்தில் படுறது தெரிஞ்சிச்சுன்னா, முதல் வலை வீசும்போது மட்டும்தான் அந்த மீன் மாட்டோம், அடுத்த நிமிஷம் எல்லாம் கிளம்பி அந்த முள்ளுக்கு கீழே போயிடும். அதுக்கப்புறம் அவங்களால் பிடிக்க முடியாது. நாங்கள் ஈவனாகவே எல்லா இடங்களையுமே பரவி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஆள் கொண்ட வேலை தான். அதாவது வந்து முதல் நாள் அதை நீங்கள் சமமாக பரவி எல்லா இடங்கள்லையும் ஜாயின்லேயும் கயிறுங்களை கட்டி விட்டுடணும். ஆனால் அதே மாதிரி மீன் பிடிக்கிற அன்றைக்கி முதல் நாள் இரவு முதல் நாள் அதை ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தான் மீன் பிடிக்க முடியும். ஆனால் என்னென்னா, யாராலையும் வலை வீசலாம் பிடிக்க முடியாது. தூண்டில் போட்டுலாம் மீனை வந்து அவ்வளோ ஈஸியாக பிடிச்சிட முடியாது. அது வந்து என்னோடய குளம் ஃபென்சிங்குள்ளே தான் இருக்குது. ஃபென்சிங் திருடணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபென்சிங் ஒரு பேண்ட்ரை இல்லை அஞ்சடி தாண்டது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் வந்து வலை போட்டெல்லாம் ரொம்ப நாள் உட்காந்துலாம் வலை போட்டு மட்டும்தான் பிடிப்பாங்க, தூண்டில் போட்டுலாம் பிடிக்க முடியாது. அந்த வலையை விசிற முடியாத அளவுக்கு நாம் அமைப்பு அமைப்புகளை ஏற்பாடு பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், திருட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை சார்.